வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு. சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம். வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு. ஒளி வீசும் ஜோதி விளக்கு, உறங்காத நீதி விளக்கு, வழிபாதை கூறும் விளக்கு, வானெங்கும் ஏறும் விளக்கு, ஐயப்பன் அன்பு விளக்கு. சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம். வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு. பல நாளாய் விரதம் இருந்து ஒளியேற்றும் ஞான விளக்கு, பலராக திரிகளில் ஆடும் பாடலனும் கான விளக்கு, ஐயப்பன் அன்பு விளக்கு. சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம், சாமியே சரணம் சரணம் சரணம். வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு, வானுக்கொரு மகர விளக்கு, பூமிக்கொரு பம்ப விளக்கு. சாமியே சரண சரணம் சரணம், சாமியே சரண சரணம் சரணம், சாமியே சரண சரணம் சரணம், சாமியே சரண சரணம் சரணம், சாமியே சரண சரணம்.